Hey ho, la la la. Pon malai porudu, iruvaru pon malai porudu. Vana magal, naanagiral, veeru udai. இது ஒரு பொன்மாலை பொழுது பொழுது ஆஹே ஹோ ஆ லலலா.